ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಅದ್ಭುತಂ ಯಸ್ಯ ವಿಕ್ರಾಂತಂ ವೇದವೀಥಿ ವಿಶೋಧನೆ ಅಪರಂ ನಿಗಮಾಂತಾರ್ಯಂ ಪ್ರಪದ್ಯೇ ವೀರರಾಘವಂ. ಇಂದ್ರೇ ದಿನಂ ತೈಮಾದಂ ಸ್ವಾತಿ ನಕ್ಷತ್ರಂ. ಇದು ಪುಣ್ಯಮಾನ ಒಂದು ದಿನ. ಮಹಾಪುರುಷನ್ ಎಂದು ಸೊಲ್ಲಕೂಡಿಯ ಸ್ವಾಮಿ ಉತ್ತಮೂರ್ ಸ್ವಾಮಿ ಅಭಿನವ ದೇಶಿಕ ಸ್ವಾಮಿ ಅವತರಿತ್ತ ನನ್ನಾಳ್ ಅಸಂಭಾಷ್ಯ ಪುಣ್ಯಕೃತೋ ಮನಸಾಧ್ಯಾಯೇತ್ನು ಸೊಲ್ಲಿರುಕ್ಕು. யாரான பேசக்கூடாதவாளோட பேசும்படியாக ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க அந்த சமயத்தில் இதுக்கு பிராயஷ்சித்தம் பேசக்கூடாதவாளோட பேசினத்துக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னு கேட்டால் புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயேத் என்பதாக புண்ணியகிருத்தாக இருந்திருக்கிற மகான்கள் அவர்களை மனசால நாம் தியானம் பண்ணினோம்னாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பவித்திரமான தினத்தில் உத்தமூர் சுவாமி என்கிற மகான் அபிநவதேசிக சுவாமிய நாம மனசால நினைச்சமானே போறோம், நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட மகான் சுவாதி நட்சத்திரத்துக்கே ஏற்றம் அதிகம். என்னன்னு கேட்டா சுவாதி நட்சத்திரத்தில்தான் கருத்மானுடைய அவதாரம், வேதாத்மா விஹகேஸ்வரா என்றெல்லாம் வேதஸ்வரூபமாக இருந்திருக்கிற கருத்மானுடைய அவதாரம் சுவாதி நட்சத்திரத்தில். பரதத்துவ நிர்ணயம் பண்ணின பெரியாழ்வாரும் சுவாதி நட்சத்திரத்தில், ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். இப்படி சுவாதி நட்சத்திரம்ன்றது பரதத்துவத்தை உலகத்தோருக்கு வெளிப்படுத்தக்கூடிய மகான்கள் அவதரித்த தினமாக அந்த சுவாதி நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. இதுதான் சத்தியமான விஷயம். இப்படி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய பரம ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த காலத்தில் இருக்கிறவாளும் தெரிந்து கொள்வதற்காகவே சுவாமி தேசிகன் இன்னொரு அவதாரமாக எடுத்த நன்னாள், அபிநவ தேசிகனாக அவதாரம் எடுத்த நன்னாள் இந்த தை மாதம் சுவாதி நட்சத்திரம் ஆகும். அபிநவ தேசிகன் என்று போற்றப்படுகின்ற சுவாமியினுடைய வைபவத்தை என்ன மாதிரி இருக்கிறவாளெல்லாம் சொல்ல முடியாது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருடைய ஞானத்தை பத்தி அளவிடுவதற்கு எனக்கு என்ன தெரியும், எனக்கே ஞானம் கிடையாது. இல்ல அவருடைய அனுஷ்டானத்தை பத்தி தான் எனக்கு சொல்ல தெரியுமா, இல்ல நான் அவருடைய காலம் எப்பவோ என்னுடைய காலம் எப்பவோ, நான் எப்பயோ ஒரு ரெண்டு மூணு முறை தான் அந்த சுவாமியை நான் சேவிச்சிருக்கேன், அப்படி இருக்கச்சே சுவாமியை பத்தி சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு என்று ஒதுங்கி போகலாம். அங்கேயும் ஆழ்வான் சொல்றதுதான் ஞாபகம் வருது நமக்கு. சுவாமிய விபவ திசையில அதிகமாக சேவிக்காட்டா கூட சுவாமிய உத்தமூர் சுவாமிய அபிநவ தேசிக சுவாமிய அவருடைய கிருத்திகள்ல அவருடைய கிரந்தங்கள்ல நாம சுவாமியை தான் சேவிக்கிறோம், பரஸ்தம் பார்க்கிறோம், நித்தியம் சேவிக்கிறோம். ஸ்ரீபாஷ்யம் சேவிக்கணும்னாக்க தர்ப்பணம் இல்லாத ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுத்த பிரகாசிக்கையில் அதை சேவிச்சதுனால கூட அர்த்தமாகாத விஷயங்கள் எல்லாம் கூட தர்ப்பணத்தில் சுவாமி சாச்சிருக்க. அப்ப தெளிவு தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட அந்த தெளிவை ஏற்படுத்தக்கூடியது அது கீதா பாஷ்யம் சேவிக்கணும்னாக்க அதுவும் சுவாமியினுடைய சீசக்தியை கொண்டுதான் பார்க்கணும். இப்படி எதை எடுத்தாலும் ஸ்ரீமத் சாரமா இருந்தாலும் சரி சுவாமியினுடைய வியாக்கியானத்தை கொண்டுதான் பார்க்கணும். இப்படி எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கவர் சுவாமி தான், சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகள் தான். இது மூலமாக நாம அந்த சுவாமியை சேவிக்கிறேன். ஆனா சுவாமியினுடைய பாண்டித்யமோ அனுஷ்டானமோ வைராக்கியமோ எதுவுமே எனக்கு தெரியாத இருக்கச்சே, அவரை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னாக்க, ஆழ்வான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறேர். என்னென்ன ஏ வாச்சாம் மனசாஞ்ச துர்கிரகதயா ஖்யாதா குணாஸ்தாவகாஹ தானேவ பிரதிசாம் புஜிஹ்வமதி முதிதா ஹைமாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்து நமன்மகே எதி சகோரியேகாஹிலாம் சந்திரிகாம் நாலம் பாதுமிதி பிரகிஹ்ய ரசனாம் ஆசீத சத்யாம் த்ருஷி. சகோர பக்ஷின்னு ஒரு பக்ஷி, அந்த பக்ஷி சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சந்திர காந்தியை கொண்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்க கூடியதான் அது. சந்திரனுடைய நிலவொளி மொத்தம் தன்னால சாப்பிட முடியுமான்னா, ஆகையல்ல நம்ம அந்த நிலவொளியை சாப்பிட்றதுக்கு அதனை கொண்டு தாகம் தீர்த்துக்கிறதுக்கு அது சங்கோச்சப்பட்டதுன்னாக்க அதனுடைய தாகம் எப்பவுமே போகவே போகாது. அதே மாதிரிதான் தாயாருடைய குணங்களை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு நான் தூரம் போனேன்னாக்க, தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துக்கவே முடியாது. ஆகையால் நான் ஒன்னும் புறப்படல, நான் ஒன்னும் அவமானப்படலன்னு ஆழ்வான் சாதிக்கிற. அதே மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லச்சே, அண்ணா இருக்கா, சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லச்சே, எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்றத பத்தி இல்ல, சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லி என்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறேன்னு தான் சொல்லணும். சுவாமியினுடைய கிரந்தங்கள், சுவாமியினுடைய அவதாரமே ரொம்ப விசேஷம். அந்த அவதாரங்கள் எல்லாம் பத்தி நான் விஸ்தாரமா சொல்லல. சுவாமிக்கு கோழியாலும் சுவாமியினுடைய கட்டாட்சம் ஆகையால பரிபூர்ணமாக இருந்ததுனால இன்னும் சொல்லுவா. சுவாமியினுடைய தனியனே ஆச்சாரியனாக இருந்திருக்கிற கோழியாலும் சுவாமியே அங்கீகாரம் பண்ணி ஏற்பட்ட தனியன், இந்த அத்தம் எஸ் விக்ராந்தம்னு சொல்லக்கூடிய இந்த தனியன்னு சொல்லுவா. சுவாமிக்கும் ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்த கோழியாலம் சுவாமியினுடைய ஒரு பெரிய விசுவாசம். அதே மாதிரி ஆச்சாரியனுக்கும் இப்படிப்பட்ட மேதாவியான ஒரு சிஷ்யர் எழுந்தருள் இருக்காருன்னு சொன்ன அவாளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அதோடு இல்லாத நடாதூர் அம்மாள் சுவாமி தேசிகன கட்டாட்சிக்கிறார் காஞ்சிபுரத்தில் கச்சிவாத்தான் மண்டபம்னு சொல்லி சொல்றது. இங்க மேல மலை மேல இருக்கிற மண்டபத்தில் அப்புள்ளார் தன்னுடைய மாமாவான அப்புள்ளாரோட எழுந்துள்ளார். அதாவது சுவாமி தேசிகன் குழந்தையும் அழைச்சிட்டு போற அப்போ அம்மாளுடைய காலக்ஷேபம் நடக்கிறது. அந்த காலக்ஷேப கோட்டியில இந்த குழந்தைய அழைச்சும் போகச்சே அம்மாள் கட்டாட்சிச்சு பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதான்னு சொல்லிட்டு இந்த வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவோரு. பூயா ஸ்திரைவித்யமான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம்னு சொல்லி எல்லா விதமான மங்களங்களுக்கும் இவர் தான் இருப்பிடமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னவர். அப்படி எல்லா விதமான மங்களங்களுக்கும் இருப்பிடமாக இருந்தவர், அதாவது சுவாமிய நடாதூர் அம்மாள் அனுகிரகம் பண்ண மாதிரி இந்த சித்தாந்த ஸ்தாபனத்தில் என்னென்ன விதமான நிலை உண்டோ அத்தனையும் நம்ம சுவாமி மூலமாக நடைபெற வேணும்னு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்ததுனால தான் சுவாமி தன்னுடைய வைதுஷ்யத்தை எல்லா நிலைகளிலும் எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயங்களிலையும் காண்பிச்சு நம்மள மாதிரி இருக்கிறவாளால அந்த கிரந்தங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணிருக்கேன். பிற்காலத்திலையும் வரவாளுக்காக எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா, பெரிய வித்வான்கள்லாம் இருந்திருக்கா. அவள்லாம் சாட்சாத்தா யாரெல்லாம் சிஷ்யாளாக அவரை ஆசிரியத்தாளோ அவளுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. அதோடு நிற்காமல் பிற்காலத்தில் இருக்கிறவாளுக்கும் கூட உபயோகமாக இருக்கணுன்றதுக்காகவே கிரந்த முக்கேன உத்தமூர் சுவாமி அபினவ தேசிக சுவாமி சாட்சா மாறி இந்த சமீப காலத்தில் இந்த 100 வருஷ காலங்களில் 180 வருஷ காலத்தில் யாருமே பண்ணலைன்னு சொன்னாக்க அதில் ஒன்றும் அதிசயோக்தி இல்லை. அவரை வெறும் ஸ்தோத்திரத்துக்காக சொல்ற வார்த்தை இல்லை, அவரிடத்துல இல்லாத ஒரு குணத்தை சொல்லல, சாஸ்திரியமாக இருந்துருக்கிற குணநிஷ்ட குணாபிதானம் தான் இங்கு சொல்லப்படுகிறது, அவரிடத்துல இருக்கிற விசேஷத்தை தான் சொல்றது. சுவாமி அவருடைய குறிக்கோள் என்னன்றத பார்க்கணும். நம்மளுடைய சித்தாந்தத்தில் மூணு பேர் பிரதானமாக சொல்றோம். நம்மாழ்வாரை பிரதானமாக சொல்றோம், அதுக்கப்புறமா சிபாஷ்யக்காரர், அதுக்கப்புறமா சுவாமி தேசிகன். இப்படி மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்றோம். அளவுந்தார் நாதமுனிகள் போன்றவாள்லாம் இருக்கா? இருந்தோம், அதை பத்தி இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கூட இந்த கிருதிகள், இவளால செய்யப்பட்ட கிரந்தங்கள்ன்ற முறையில் இவா மூணு பேருக்கும் ஒரு பெரிய ஸ்தானம் சொல்லிருக்கு. இவா மூணு பேருடைய கிரந்தங்களுடைய உண்மையான நிலையை நாம புரிஞ்சுக்கும்படியாக பண்றது. நம்மாழ்வாருடைய ஹிருதயம், பாஷ்யக்காரருடைய ஹிருதயம், சுவாமி தேசிகனுடைய ஹிருதயம், அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறார், அது எந்த இந்த கிரந்தம் மூலமாக எதை சொல்லணும்னு தெரிவிக்கிறேர், எதை தெரிவிக்கிறேன்றத நம்மளை புரிஞ்சுக்க வைக்கிறது இருக்க, அதை தான் நம்ம சுவாமி அபிநவ தேசிக சுவாமி பண்ணிருக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய காரியம், இது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமா சொல்லுவா பிரஸ்தானத்ரயம் என்பதாக சொல்லுவா, ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம் என்பதாக. இந்த மூணு பிரஸ்தானங்களுக்கும் சங்கராச்சாரியர் பாஷ்யம் பண்ணிருக்க, 10 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணிருக்க, அதுக்கப்புறமா ஸ்மிருதினு சொல்லச்சு கீதைக்கு பாஷ்யம் பண்ணிருக்க, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்க. இப்படி இவைகளை பிரஸ்தானத்ரயம், அதாவது ஆத்ம ஜானம் யதாவத்தாக நமக்கு வரணும்னாக்க இந்த மூணு பிரஸ்தானங்கள்லையும் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படணும், தெளிவு ஏற்படணும் என்பது. பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜரும் கூட மூணும் பண்ணிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார், அது ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லப்படுகிறது. பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார், கீதா பாஷ்யம்னு சொல்லப்படுகிறது. இப்ப ஸ்ருதிக்கு உபனிஷத் பாஷ்யம் பண்ணலையேன்னு நாம நினைக்கலாம், அப்படி இல்ல. வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு கிரந்தத்தை எம்பெருமானார் சாதிச்சிருக்கிறதே ஸ்ருத்தியர்த்தங்களை தெளிவிப்பு அதுல தெளிவு ஏற்படுத்துவதற்காக தான். இப்படி பிரஸ்தான திரயத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்க, அதே மாதிரி சுவாமி தேசிகனும் பார்க்கணும். உபனிஷத்துக்கு வரைச்சே ஈசாவாஸ்ய உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கு, ஸ்மிருதிக்கு வரைச்சே கீதா பாஷ்யத்துக்கு கீதா பாஷ்யம் இது ரெண்டுத்துக்குமா சேர்ந்து தாத்பரிய சந்திரிக்க வியாக்கியானம் பண்ணிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னாக்க சூத்திர பிரஸ்தானம்னு வரைச்சே இந்த தத்துவ டீக்க அதிகரண தாராவளி இதெல்லாம் பிரம்மசூத்திர வியாக்கியான ரூபமாக அமைஞ்சிருத்து. இப்படி தேசிகன் பண்ணிருக்கு. இப்படி எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவர்கள் போன வழியில நம்ம சுவாமி அபிநவ தேசிக சுவாமி வியாக்கியானம் அவருடைய கிருதிகள் அமைந்திருக்கின்றன. உபனிஷத் பாஷ்யம் சாந்தோக்கிய உபனிஷத்து முதல் முதல்ல டிடிடியில பப்ளிஷ் பண்ண ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தக அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் டிப்பணி பண்ணிருக்கார் சுவாமி. அதுக்கப்புறமா தசோபனிஷத்தும் சுவாமியே பப்ளிஷ் பண்ணிருக்கார். எல்லா உபனிஷத்துகள்லையும் அங்கங்க கீழே டிப்பணி பண்ணிருக்கார். எல்லாத்துக்கும் அற்புதமாக இதை காட்டிலும் வேற என்ன ஒண்ணும் ஸ்ருதி பிரஸ்தானத்துக்கு ஈசாவாஸ்ய உபனிஷத்துக்கு சுவாமி தேசிகன் பண்ணின வியாக்கியானத்தையும் போட்டு அதுக்குமா சேர்ந்து வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஈசாவாஸ்ய உபனிஷத்துக்கு. அந்த ஈசாவாஸ்யத்தினுடைய அந்த ஹிருதயத்தை தெரியப்படுத்துறவர் சுவாமி தேசிகன், அதையும் அவர் தேசிகனுடைய திருவள்ளத்தையும் தெரியப்படுத்துறவர் உத்தம சுவாமி. இப்படி ஸ்ருதி பிரஸ்தானங்கள், சூத்திர பிரஸ்தானம், பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு தர்ப்பணம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அற்புதமான வியாக்கியானம். வியாக்கியானம்ன்றதுக்கு லட்சணமே என்னன்னு கேட்டாக்க, இதுக்கு முன்ன சொல்லாத விஷயத்தையும் எந்த இடத்துல நமக்கு மூலத்தில் சந்தேகம் வருதோ அந்த இடத்துல தெளிவு ஏற்படுத்துவதற்காகவும் செய்யப்படுகின்ற ஒரு கிரந்தம் இருந்திருக்க, அதுக்குதான் வியாக்கியானம்னே பேரு. அப்ப ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுதப்பிரகாசிக்கின்றது ஒரு வியாக்கியானம் இருந்துடுத்து ஏற்கனவே. அப்ப தர்ப்பணம் என்னத்துக்கு வேணும் என்று கேட்டா, அந்த சுதப்பிரகாசிக்க சேவிச்சும் நமக்கு பல இடங்கள்ல நிஷ்கர்ஷம் ஏற்படாத இருந்திருக்கு, அந்த இடத்துலையும் கண்ணாடி காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறார் இந்த வியாக்கியானம் மூலமாக. பாஷிகாருடைய ஆசையத்தை, பாஷிகாருடைய திருவுள்ளத்தை தெரிவிக்கிறார் என்பதுதான் சொல்றோம். சிறிய கண்ணாடி பெரிய உருவை காண்பிக்குமா போலே என்று சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் எடுக்கிறேன். இந்த மூணு மந்திரங்களும் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மூணு மந்திரங்கள்னால தெரியப்படுத்துற விஷயமும் ரொம்ப கம்பீரமானவை. அப்படி இருக்குச்சு, இந்த மூணு மந்திரங்கள் சின்ன மந்திரங்கள்னால இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இது கண்ணாடி மாதிரி இரு. வேதார்த்தங்களை, வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை, சாரத்தமமான விஷயத்தை இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ற சுவாமி வியாக்கியானம் பண்றேன். அந்த மாதிரி இந்த தர்ப்பணத்தினால சுவாமி சாதிச்ச, அபிநவதேசிக சுவாமி சாதித்த தர்ப்பணம்ன்ற ஒரு ஸ்ரீபாஷ்ய வியாக்கியான கிரந்தத்தை கொண்டு சாமான்யமாக புலப்படாததெல்லாம் கூட இதில் புலப்படுறது. இந்த தர்ப்பணத்தை கொண்டு அறியக்கூடியதாக இருக்கு. அடியன் திருத்தகப்பனார் அடிக்கடி சாதிப்பார். என்னன்னா, இந்த கண்ணாடி திருஷ்டாந்தம் என்னத்துக்காக சொல்லிருக்குன்னா, நாம என்ன பாடுபட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை கூட கண்ணாடி நமக்கு காண்பிக்கிறதுன்னு சொல்ற. நம்ம முதுகு தெரியல, முதுக நம்மளால பார்க்க முடியாது, முதுகுல என்ன இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இந்த பக்கம் ஒரு கண்ணாடி, அந்த பக்கம் ஒரு கண்ணாடி, ரெண்டு கண்ணாடி வச்சோம்னாக்க நம்ம முதுக கூட நம்ம பார்த்துக்கலாம், கண்ணாடி மூலமா நாம பார்த்துக்கலாம். அப்போ அந்த கண்ணாடிக்கு, கண்ணுக்கு காட்டிலும் கண்ணாடிக்கு ஏற்றம் இருக்கு. கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்தை கூட அதை காட்டிலும் கண்ணாடிக்கு ஏற்றம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இது கண்ணாட்டம் இருந்துருக்கிறது சுத பிரகாசிக்க, கண்ணாடியா இருந்துருக்கிறது தர்ப்பணம். இப்படி சுவாமியினுடைய வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு. ஸ்ருதி சூத்திரம் ஸ்மிருதி கீதாபாஷ்யம், கீதாபாஷ்யத்துக்கு சுவாமி வியாக்கியானம் சாதிச்சிருக்க. கீதைக்கு ஸ்லோகார்த்தத்தை சொல்லி தமிழில் கொடுத்துருக்கு. அது தவிர அந்த கீதாபாஷ்யத்தோட போச்சு, அதில் டிப்பணி எல்லாம் பண்ணியிருக்க. அப்போ ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்துக்கும் பேர். அது எல்லாத்துக்குமே வியாக்கியானம் பண்ணி சுவாமி தேசிகநாட்டம் ஆகவும் எம்பெருமானார் மாதிரியாகவும் நம்ம காலத்தில் திகழ்ந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறந்தவனுக்கு உபய வேதாந்தம் என்று இந்த தமிழ் மறை வேதம், இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வேதம், இது ரெண்டுமே இரண்டு கண்களாக திகழ்கின்றன. பிபேத் அல்பஸ்ருதாத் வேதஹான்னு சொல்லி சொல்ற, வேத மாதா பயப்படுறாளா, யாரை பார்த்து பயப்படுறா என்னு கேட்டா, அல்பஸ்ருதா அறக்குறையா தெரிஞ்சின்றவனை பார்த்து பயப்படுறாளா. மாமயம் பிரதரிஷ்யத்தின்னு, என்ன இவன் ஏமாத்திடுவான் என்று பயப்படுறாளா. என்ன நாம என்ன ஏமாத்துறதுன்னா, வேத வாக்கியத்துக்கு அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்தத்தை சொல்லாமல் விபரீதமான அர்த்தத்தை சொன்னாக்க அப்ப வேத மாதாவையே ஏமாத்துறதா தானே அர்த்தம். அப்படி வேதம் பயப்படுறதுன்னு சொல்ற, அதுக்காகவே தான் நாதமுனிகள் ஆள வந்தார், சித்தம் சத் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மகாச்சாரியர்கள்லாம், எம்பெருமானார், சுவாமி தேசிகன் போன்றவர்கள்லாம் குதிருஷ்டிகளாலே சொல்லப்படுகின்ற அபார்த்தங்களை போக்கடிச்சு வேதத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னவோ அதை நிலைநாட்டினார்கள். இதே மாதிரிதான் திவ்ய பிரபந்தமும் வேதம்தான். அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, அது தமிழ் மறைக்கு அர்த்தம் சொல்லச்சே, அறியாமையினால யாரான சில பேர் பல பல பிரகாரமான அர்த்தங்களை, ஆழ்வார் திருவள்ளம் என்னன்றத சரியா புரிஞ்சிக்காமல் அர்த்தம் பண்ணிடுவாலும் இருந்துட்டு இருக்கா. அதனால நமக்கெல்லாம் ஒரு கலக்கம் ஏற்பட்டுட போறதே என்பதற்காக ஆழ்வார் சீசூர்த்திகள் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்க உத்தம சுவாமி, அபிநவ தேசிக சுவாமி. அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கிறது விசேஷம் இல்ல, அதுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்கோ, அதுதான் விசேஷம். பிரபந்த ரக்ஷை என்பதாக சொல்ற, வேத மாதா பயப்படுற மாதிரி மீதி வியாக்கியானங்களை பார்த்து ஆழ்வார்கள் எல்லாமே பயப்படுறாளும். அவள் மொத்த பேரும் அந்த திவ்ய பிரம அவ அனுகிரகித்த திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு காப்பாக ரக்ஷையாக அமைந்திருப்பது சுவாமியினுடைய வியாக்கியானம். என்ன அற்புதமான வியாக்கியானங்கள் அந்த பிரபந்த ரக்ஷையில சேவிக்கணும். நாம் போ சுவாமி வியாக்கியானம் பண்றதுக்கு முன்ன எச்ச யாவச்ச எத்தனை வியாக்கியானங்கள் இருந்தனவோ அத்தனை வியாக்கியானத்தையும் கட்டாட்சிச்சுட்டு அது மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு வியாக்கியானம் தேவை, இது வியாக்கியானம் பண்றது அவசியம்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். லோகத்துல எல்லாருமே ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணியாச்சுனாக்க நம்ம பண்றது இது அவ்வளோவா திருப்தியா இருக்கு, இது என்னத்துக்கு அந்த காரியத்தை பண்றது, வேற காரியத்தை பண்ணுவோம்னு நினைப்போம். அந்த மாதிரி பூர்வமான வியாக்கியானங்கள் இருந்தா கூட அந்த வியாக்கியானங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல அனுபாதேய அம்சமும் இருக்கு, நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்றுக்கொள்ள அதிவாதங்களும் உள்ளன. இது அதிவாதத்தையே நம்ம சில இடத்துல ஒரு ஏற்றத்துக்காக சொல்றதையே அதுதான் நாம நினைச்சுட்டா என்ன பண்றதுன்றதுக்காக எந்த இடத்துலாம் இது அதிவாதமாக சொல்லப்படுகிறது, பெருமையை சொல்றதுக்காக ஏற்பட்டதே தவிர அந்த உண்மைக்காக அது ஏற்படல என்று, எந்த இடத்துல அதிவாதம், எந்த இடத்துல குறைவா சொல்லிருக்கு, எந்த இடத்துல இன்னும் விவரணம் தேவைப்படுறதுன்றத அவர் தன்னுடைய ஒரு அந்யாதிரசமான ஞானத்தினால அந்த அதிவாதம் இதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்க. ஆகையால இப்படிப்பட்ட வியாக்கியானம் யாராலையுமே பார்க்க முடியாது. சுவாமி தேசிகன் தன்னுடைய சரமதசையில சீமத் சார பண்ணிருக்கார், சீமத் ரகசிய சாரத்தை பண்ணார்னு தேசிகனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதையே சுவாமி உத்தமூர் சுவாமியும் அந்த சீமத்சாரத்துக்கு வியாக்கியானம் தன்னுடைய சரமதசையில பண்ணிருக்கு. அதுக்கு முன்ன இருந்த வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் பராமர்சம் பண்ணி அந்த சம்பிரதாயத்துக்கு இப்போ இந்த சொல்லிருக்கச்சே சீமத்சாரத்துக்கு சாரபோதனி சார பிரகாசிக்க இப்படி எல்லாம் வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. இப்படி இத்தனை வியாக்கியானங்களையும் மொத்தத்தையும் பராமர்சம் பண்ணி பூர்வாச்சாரியால் சென்ற வழியில அவரும் சொல்லி நிஷ்கர்ஷத்தை தெரியப்படுத்துற, எந்த ஒரு இடத்திலையும் பிறர் மனசு புண்படுற மாதிரி சப்தத்தையே பிரயோகம் பண்ணினதே கிடையாது சுவாமி தேசிகன். அதே சமயத்தில் தன்னுடைய ஆச்சாரியர்கள் தெரிவித்த சித்தாந்தங்களை ஆணித்தரமா சொல்ற, அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இப்படி சுவாமியினுடைய திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள், சீமத்சார வியாக்கியானம், அதே மாதிரி மீமாம்ச நியாயம் எல்லா சாஸ்திரத்திலையும் பண்ணிருக்க. நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு கிரந்தம் உதயநாச்சார் பண்ணது. அந்த நியாயசாஸ்திரத்துக்கே ரொம்ப ரொம்ப பிரவர்த்தகராக இருந்தவர் உதயநாச்சாரியார். அது ரொம்ப பிராச்சீன நியாயம், ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க, அது நவீன ரீதியில வியாக்கியானம் பண்ணிருக்க, பேராகிராஃப் பேராகிராஃப் விஷயம் விஷயமா எடுத்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்க. அவரால சுவாமி தேசிகனையோ எம்பெருமானாரையோ யாரானா தூஷித்தாள்னாக்க அத பார்த்துட்டு இருக்க முடியாது. அவரால் சததூஷணிக்கு கண்டனம் பண்ண சதபூஷணின்னு வரும் ஒருத்தர். அந்த சதபூஷணிய கொண்டு வைக்கிற ஆச்சாரிய நடத்துல அப்ப சுவாமி சாதிச்சாரா, உத்தமூர் சுவாமி சாதிச்சாரா, இன்னைக்கு என்ன நாள்னு பாத்துக்கோங்கோ. இந்த நாள்லேருந்து சரியா ஒரு சம்வத்சரத்துல இந்த சதூஷணி சதபூஷணிக்கு கண்டனம் வந்துடும் என்ன சாட்சியம். அந்த ஒரு வருஷம்ன்றது என்னத்துக்காக தெரியுமல்லையோ, இவர் எழுதுறதுக்கு அவ்வளவு நாள்ன்றது கிடையாது. நம்ம எல்லாரும் தரித்திர வித்வான்களாக இருந்தவா, மொத்த பேரும் தரித்திரனா இருந்திருக்க. இப்ப இது புஸ்தகமா பிரகாசம் பண்ணணும்னா அதுக்கு தேவை, அச்சுறதுக்கு தேவையான காலம், அதுதான் இந்த ஒரு வருஷ காலமே தவிர இவருக்குன்னு ஏற்பட்ட காலம் இல்லை. அதே மாதிரி எந்த நாள்ல கொண்டு கொடுத்தாரோ அடுத்த வருஷத்துல பரமார்த்த பூஷணம்னு சொல்லி அந்த சத பூஷணிக்கு கண்டனம் பரமார்த்த பூஷணத்தை கொண்டு காண்பிச்சவர் உத்தமூர் சுவாமி. அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டோம். அவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்க்கணும். அவருக்கு என்ன இந்த சம்பிரதாயத்துக்காக அச்சு கோத்தே தரித்திரம் வந்தப்போ இன்னைக்குன்னா கம்ப்யூட்டர் கணக்கு அவர் காலத்துல இருந்திருந்துனாக்க அவர் எத்தனையோ புஸ்தகத்தை எவ்வளவோ தட்டி தள்ளிட்டு போயிருப்பேர், இன்னும் எத்தனையோ பக்கம் எழுதிட்டு இருப்பேர், எவ்வளவு விஷயம் எழுதிட்டு இருப்பேர். அவர் காலத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் இல்லை, அவரே அச்சு கோப்பேர், அச்சு எழுத்த கொண்டு அச்சு கோப்பேர், அவரே எல்லாம் பிரிண்டிங் பண்ணுவேர், எல்லாம் பண்ணுவேர். அவ்வளவு ஞானம், அவ்வளவு மேத. அதே மாதிரி மீமாம்சைக்கு அதுலயும் நியாய பிரகாசம்னு பிரகரண கிரந்தம், அந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கு. இப்படி வேதாந்தத்துக்கு, மீமாம்சைக்கு, நியாயத்துக்கு, வியாக்கரணத்துக்கு இப்படி அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகன் சுவாமி இல்லைன்னு பார்க்க வேண்டாம். அந்த ஒரு பெருமாளே கண்ணனே, ஒரு கண்ணனே ஒவ்வொரு கோபியர்களுடைய இல்லத்திலையும் பல கண்ணனாக தெரிஞ்ச மாதிரி அபிநவ தேசிக சுவாமியே அவருடைய ஒவ்வொரு கிரந்தத்திலையும் சுவாமியே தான் செயல்சாக்கிறது, வேற எதுவுமே இல்லை. ஆகையல்ல அப்பேற்பட்ட மகான் அவர் ஆரம்ப, அதாவது இன்னைய தினத்துல பிரசிடென்ட் அவார்டுன்னு சொல்லி சொல்றோம், அதாவது சம்ஸ்கிருதத்துல பெரிய நிபுணராக இருந்த நல்ல ஞாதாவாக இருக்கிறவளுக்கு அவளுடைய ப்ரொஃபிஷியன்சிக்காக பிரசிடென்ட் அவார்டுன்றது கொடுக்கப்படுகிறது. இது எப்ப முதல் முதல்ல ஏற்படுத்தினாலோ அப்ப முதல்ல வாங்கினவர் அவர் தான். லோகத்துல எந்தெந்த புரஸ்காரம்லாம் உத்தமமான புரஸ்காரம்னு அந்த காலத்துல கருதப்பட்டனவோ அத்தனை புரஸ்காரமும் சுவாமி அடைஞ்சு நிரம்பெற்றன என்று சொன்னா அது அதிசயோக்தி இல்லை, அது சத்தியமான விஷயம். அப்பேற்பட்ட மகானுடைய சிந்தனைகளை, அவர் விஷயமான ஒரு எண்ணத்தை, அவரை பத்தி இன்னைய தினத்துல தியானம் பண்ணிக்கும் பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த மகான நினைச்சுண்டு நாம எல்லாரும் கிருதார்த்தர்களாக ஆகணும்னு அவர் திருவடியிலேயே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.